ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி திரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீவத்ஸ சின்னமிஸ்ரேப்யோ நம உக்தி மதீமஹி எதுக்தயாஸ்திரீ கண்டே சாந்தி மங்கள சூத்ரதாம் மொழியை கடக்கும் பெரும் புகழான் மஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூறியபின் வழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே. கூறத்தாழ்வான் என்று சொல்லப்படக்கூடிய உத்தமமான ஒரு ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம் தை மாசம் ஹஸ்த நட்சத்திரத்திலே. அப்போ அந்த ஆழ்வாரை நாம் ஸ்மரிக்கும்படியாக சில விஷயங்களை நாம் அனுபவிக்கலாம். புறத்தாழ்வான் ஆழ்வார் கோஷ்டியிலே சேர்ந்தவர் இல்லைன்னா கூட ஆழ்வான் அப்படிங்கிற திருநாமத்தை சுவாமி ராமானுஜரே அவருக்கு கொடுத்திருக்க, அவரும் ஆழ்ந்து நின்றபடியினாலே பகவத் பக்தியிலே ஆழ்ந்து நின்றபடியினாலே ஆழ்வான் அப்படின்னு பகவத் ராமானுஜரே சொன்னாராம். சுவாமி நம்மாழ்வாரானவர் எப்படியானால் நடுவிலே மோகித்து போவார். அவர் திருவாய்மொழி அவளி செய்யும் போது 3 தடவை மோகித்து போனார் என்பதாக ஐதிஹியங்கள். கிருஷ்ணனுடைய சௌலபியத்திலே ஈடுபட்டு கிருஷ்ணனுடைய சௌந்தரியத்திலே ஈடுபட்டு இப்படியெல்லாம் தன்னையே மறந்த நிலையில நம்மாழ்வார் 6 மாசம் இருப்பாராம். கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலையிலே இவர் ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரர் என்று சொல்லப்படக்கூடியவர் கூறத்தாழ்வான், கூறம் என்கிற க்ஷேத்திரத்திலே அவதாரம் செய்தவர், அதனால கூறத்தாழ்வான். அவரும் அதே மாதிரி மோகித்து இருந்தார். ஒரு சமயம் அவர் அந்த மாதிரி திவ்ய பிரபந்த காலக்ஷேபம் சொல்லும் பொழுது அவர் மோகித்து இருந்ததை பார்த்து பகவத் ராமானுஜர் ஆழ்வானோ அப்படின்னு அருள் செய்தாராம். ஆழ்வார் போல இவர் இருக்கார், அதனால ஆழ்வார் போலயே இருக்காரு என்கிற அர்த்தத்துல ஆழ்வானோன்னு அருள் செய்தார். அன்னிலிருந்து இவருக்கு கூறத்த ஆழ்வான் அப்படிங்கிற திருநாமம். நம்மாழ்வாராவது திருவாய்மொழி சொல்லச்ச மோகிச்சு போனார். கூறத்தாழ்வான் திருவாய்மொழி முதல்வரிலேயே மோகிச்சு போனவர். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்லச்சியே எத்தனாக ஆழ்வார் சொல்லியிருக்கார், உயர்வர உயர்நலம் அப்படின்னு தனக்கு மேலே உயர்வு இல்லாதபடி உயர்ந்த நலத்தை உடையவன் அப்படின்னு இந்த மாதிரி ஆழ்வார் வந்து பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சேர்த்து எத்தனை அழகாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அதுவும் இல்லாம உயர்ந்தவன் பெருமாள் அப்படிங்கிறதையும் உயர் நலம்ங்கிற அப்படின்னால கல்யாண குணங்களை உடையவன் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி அவனுடைய பரத்வத்தை இப்படி முதலிலே அருளி செய்து மயர்வர மதிநலம் அருளினன் இவனவன் அப்படின்னு நமக்காக அவன் செய்யும் அனுகிரகத்தை அருளி செய்கிறார் இந்த பாசுரத்துல. அப்ப கூறத்தாழ்வான் இந்த வைபவத்தை எல்லாம் நினைத்து அப்படியே மூச்சித்து விழுந்து விடுவாராம். அதனால்தான் பகவத் ராமானுஜர் ஆழ்வான் திருநாமம் சாதித்தார். அந்த ஒரு வைபவத்தை கொண்டாடும்படியாகத்தான் கூறத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரத்திலே திவ்ய பிரபந்த தொடக்கம் என்பதாக ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. அதாவது மார்கழி மாசம் அத்தியனோத்சவத்துக்காக திவ்ய பிரபந்தத்துக்கு அனத்தியனம், திவ்ய பிரபந்தத்தை சொல்லக்கூடாது என்கிற காலமாக இருக்கச்ச அந்த உற்சவங்கள் எல்லாம் முடிந்த பிறகு தை மாசம் ஹஸ்த நட்சத்திரத்திலே ஆழ்வான் திருநக்ஷத்திரத்திலே திவ்ய பிரபந்த தொடக்கம் என்பதாக பல இடங்களில் வழக்கம். இது ஒவ்வொரு கஷேத்திரத்திலும் ஒவ்வொரு மாதிரி வழக்கம் உண்டு. பொதுவாக பல இடங்கள்ல கிரகங்கள்ல தை ஹஸ்தத்துல ஆரம்பம். அப்படி என்ன பிரபாவம்னா இவரும் ஒரு ஆழ்வான் அப்படிங்கிறது தான், அந்த பிரபாவத்தினால்தான் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது என்பதாக வழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூறத்தாழ்வானுடைய வைபவத்தை ரொம்ப சுருக்கமா பேசிட முடியாது, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. இன்னைக்கு அடியே அதை பத்தி பேச போறதும் இல்லை. ஏன்னு கேட்டா மொழியை கடக்கும் பெரும் புகழான் அப்படின்னு திருவரங்க தமுதனார் சொல்ற, கூறத்தாழ்வானுடைய சிஷ்யர் திருவரங்க தமுதனார். அவர் ராமானுஜர் நூற்றந்தாதி அருளி செய்யும் போது கூரத்தாழ்வானுக்காக ஒரு பாட்டு சாதிச்சார். ஏன்னா திருவரங்க தமுதனா ராமானுஜருடைய சிஷ்யர் இல்ல, ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவருடைய சிஷ்யர் இவர். அதனால பகவத் ராமானுஜரை குறிச்சு அவர் நூற்றந்தாதி அருளி செய்யும் போது முதல்ல தன்னுடைய சொந்த ஆச்சாரியர் அவரை பத்தி சொல்லலாம். பகவத் ராமானுஜருங்கிற பிராச்சாரியம் தான், ஆச்சாரியனுடைய ஆச்சாரியம் தானே அப்படின்னு கூரத்தாழ்வானை பத்தி பாடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்பதான் சொல்றார், மொழியை கடக்கும் பெரும் புகழான். பகவத் ராமானுஜர வைபவத்தையாவது ஒரு நூற்றந்தாதியில பாடி முடிக்கிறார், இல்ல ஒரு ஆயிரத்திலே பாடலாம், ஆனால் கூரத்தாழ்வான் வைபவத்தை எத்தனை லட்சம் பாட்டு பாடினாலும் பாடி முடிக்க முடியாது. மொழியெல்லாம் கடந்து நிற்கும் அவருடைய வைபவம் என்பதாக சொல்லுகிறார். அதிலும் குறிப்பாக வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் அப்படின்னு, முக்குறும்பு என்கிற குழியை கடந்து நிற்பவர், மூன்று விதமான தோஷங்கள் இல்லாதவர். மனுஷர்களுக்கு அகங்காரம் தானே பிடிச்சிருக்கு, கர்வம், கர்வம் என்கிற அகங்காரம். அது மூணு விதமா வரலாம், ஞானத்தினாலே வரலாம், இல்ல ஐஸ்வர்யத்தினாலே வரலாம், இல்ல ஆபிஜாத்தியம் நல்ல குடிப்பிறப்பினாலே வரலாம். கூரத்தாழ்வானுக்கு மூணு விதமாவும் வரல, மூணு பெருமையும் உண்டு அவருக்கு, ஆனா அகங்காரம் துளி கூட எட்டி பார்க்கல அவர்கிட்ட. ஞானத்தினாலே பார்த்தோமானால் பகவத் ராமானுஜருக்கு எந்த அளவு ஞானமோ அந்த அளவு ஞானம் இவருக்கு உண்டு, அதை காட்டிலும் ஒரு படி அதிகமாவே உண்டு என்பதாக சொல்லுகிறார்கள். ஏன்னா பகவத் ராமானுஜரே இவரை சகாயமா வைத்துக் கொண்டுதான் சிவாஷம் சாதிக்கிறார். இவர்தான் போய் அந்த காஷ்மீரத்துல பகவத் ராமானுஜரோட கூட போய் அந்த ஓலையெல்லாம் மனப்பாட்டம் பண்ணக்கூடிய, ஒரு தரம் பார்த்தாலும் மனப்பாடம் பண்ணுவார், அப்படிப்பட்டவர். அதனால இவர் பக்கத்துல இருந்தபடியினால்தான் பகவத் ராமானுஜருக்கு சிவாஷம் எழுத முடிஞ்சது, லெட்டர் எழுத முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்ப எப்படிப்பட்ட ஞானம் இவருக்கு, மகா வையாக்கரண்டர், வியாக்கரண சாஸ்திரம், சகல சாஸ்திர பாரங்கத்தர், வேதாந்தம், அதுவும் பகவத் விஷயம் எல்லாத்திலையுமே கரை கண்டவர். கரை கண்டவர்னா சொல்லலாம், அதெல்லாம் சாதாரண விஷயம். பகவத் ராமானுஜரே இவரை கொண்டுதான் பகவத் விஷய காலக்ஷேபம் சொல்ல வைப்பாராம். யாராவது வந்து கேட்டானா ஆழ்வான் போய் கேளுங்கோ அப்படின்வார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே ஆழ்வான் என்ன சொன்னார் சொல்லுங்கன்னு வரா, அதை தான் அனுபவிக்கணும்னு ஆசை. இவரே நேர போலாமே பகவத் ராமானுஜர், என்ன அவர் ஒத்துக்க மாட்டார், ஆழ்வான் ஒத்துக்க மாட்டார், அவர் வந்தானா அவர் தான் சொல்லணும்னுவார், ஆச்சாரியன் இல்லையோ. சரி, அப்படியானா அவர் சொல்ல செய்ய ஒத்துண்டார் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் செய்வார். பகவத் ராமானுஜர் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர். அந்த மாதிரி உயர்ந்த சிஷ்ய பாவத்துல இருந்தவர், தப்பித்தவரை கூட ஒரு அபச்சாரம் கூட, ஒரு பாகவத அபச்சாரம் கூட படக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப சிரத்தையா இருந்தவர். இப்ப என்ன சொல்றேன், இவருடைய ஞானத்தை பார்த்தோம்னா அபரிமிதமான ஞானம். அந்த காலத்திலே பகவத் ராமானுஜருக்கு சமமாக ஞானம் பெற்றிருந்தவர்கள் ரெண்டு பேர், ஒன்னு கூரத்தாழ்வான், ரெண்டாவது திருக்குறுகை பிரான் பிள்ளா. அதனாலதான் பிள்ளானி கொண்டு இந்த பகவத் விஷயம்லாம் எழுதி வைக்கிறதுக்கெல்லாம் காரணம் அதுதான். தம்மோடுக்க சார்வஜாதி வைபவம் பெற்றவர்னு சொல்ற பகவத் ராமானுஜரை போல அவருக்கு என்ன தெரியுமோ அத்தனையும் பிள்ளானுக்கு தெரியுமா, அப்படி இருந்தவாய்வா ரெண்டு பேரும். அப்படி அப்படிப்பட்ட ஞான வைபவம் இருந்தா கூட கொஞ்சம் கூட அதனுடைய ஒரு கர்வங்கிறது இல்லாமல் பகவத் ராமானுஜருக்கு அத்தியந்த சிஷ்யரா இருந்தவர். பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர்கள் யாரோ அவளுக்கெல்லாம் கூட அத்தியந்த வினயத்தோடு கூட, அவாகிட்ட கூட வினயத்தோட நடந்துட்டவருங்க பெருமை இவருக்குண்டு. அதே மாதிரிதான் ஐஸ்வர்யம், இவர் மகா ஐஸ்வர்யம், பெரிய ஜமீன்தாரா இருந்தவர், கூரத்துல ரொம்ப பெரிய பணக்காரரா இருந்தவர், எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு பகவத் ராமானுஜர் திருவடிகளில் வந்து ஆசிரியத்தவர். ஒரு தடையாவது தன்னுடைய ஐஸ்வர்ய பிரபாவத்தை நினைச்சே பார்த்தது கிடையாது, அது எல்லாத்தையும் விட்டானே விட்டாச்சு, ஒரு கணத்துல விட்டுட்டார் எல்லாத்தையும். ராமானுஜர் திருவடிக்கு வந்தவர். அதே மாதிரிதான் ஆபிஜாத்தியம், நல்ல குலப்பிறப்பு எல்லாம் இருந்தா கூட பகவத் ராமானுஜருடைய சம்பந்தம் தான் நமக்கு சிரேஷ்டமானது அப்படிங்கிறத உறுதியா இருந்தவர். தன்னுடைய குடிப்பிறப்பெல்லாம் பெருசா சொல்லிக்காமல் ராமானுஜருக்கு ரொம்ப வேண்டிவா யாரோ அவா கிட்டலாம் ரொம்ப பிரதிபத்தி. அதான் திருக்குறையை பிரான் பிள்ளானு கொண்டு திருவாமிக்கு வியாக்கியானம் எழுதி சொல்றார் பகவத் ராமானுஜர். அப்ப பக்கத்துல இருக்க யாராவது ஆக்ஷேபிக்கணுமே, ஏன் நாங்களா இருக்கோமே, நாங்க எழுத மாட்டோமா, ஏன் அவரை கொண்டு எழுத வைக்கணும், கூரத்தாழ்வான சொன்னா காலக்ஷேபம் சொல்ல சொன்னீர், காலக்ஷேபம் சொல்றதுக்கு ஒருத்தர், வியாக்கியானம் எழுதுறதுக்கு வேற ஒருத்தரா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிற மாதிரியோ, ஆனா ஒரு கேள்விங்கிறது குலத்தாழ்வானுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளானை ஞானபுத்திரன் சொல்லிட்டார் பகவத் ராமானுஜர், என்னுடைய ஞானபுத்திரர் அப்படின்னா அடியேன் விட்டார் குலத்தாழ்வார். ஒரு கேள்வியும் கிடையாது. ஒரு விதத்துல பார்த்தா பகவத் ராமானுஜர் விட ஞானத்துல பெரியவர், வயசுலயும் பெரியவர் குலத்தாழ்வான் தான். ஆனா கூட ராமானுஜர் ஆச்சாரியனா ஏற்று அவர்கிட்டதான் பகவத் விஷயம் அந்த மாதிரியாக வேதாந்தம் எல்லாம் கலசேபம் பண்ணதெல்லாம் அவர்கிட்டதான். இப்படி வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் குரத்தாழ்வான், இதெல்லாம் ரொம்ப சகஜமா நமக்கு வந்துருமே, ஆனால் இதுல ஒரு லவலேசம் கூட இல்லாம இருந்தவர் அப்படின்னு இவருடைய ஐதிஹியங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் வைபவம், மொழியை கடக்கக்கூடிய வைபவம், அதை நாம சொல்ல முடியாது. அதனாலே திருவரங்க தமுதனாரே அவருடைய பிரிய சிஷ்யராக இருந்தவரே அந்த ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டார். அதனால நாமளும் அந்த ஒரு வரியில சொல்லுவோம், அதோட நிறுத்திக்கலாம். அப்படியே என்ன சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன்னா, கூரத்தாழ்வானுடைய சரணாகதி வைபவம் அப்படின்னு ஒரு விஷயம், அதை சுருக்கமா அடிய விஞ்ஞாபனம் பண்ண போறேன். கூரத்தாழ்வானுடைய கிரந்தங்கள் பஞ்சஸ்தவங்கள் ரொம்ப பிரசித்தமானது. அஞ்சு ஸ்தோத்திரம் இருக்கு, பஞ்சஸ்தவம் என்பதாக மொத்தமா சேர்த்து சொல்ற வழக்கம். அதுல பல இடங்கள்ல குலத்தாழ்வான் தான் அனுஷ்டானம் பண்ண சரணாகதி பத்தி சொல்றார். அதை என்ன சுவாமி தேசிகன் பல இடத்துல எடுத்திருக்கார். அதுல நமக்கு நிறைய சந்தேகங்களுக்கெல்லாம் நிவர்த்தி வரும். அதையெல்லாம் சுவாமி தேசிகன் எப்படி எடுத்திருக்கார், எப்படி நிவர்த்தி வரும் அப்படிங்கறத பார்த்தோம்னா அதுலயே நிறைய விஷயம் இருக்கு. அதை நம்ம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம், மொத்தமா அதையும் பார்க்க முடியாது, ஓரளவு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு விஷயம் அடிப்படையாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு கேட்டா, அனாதி காலமா பாபம் பண்ணின்னு இருக்கோம், இனிமேலும் நிறைய பாபம் பண்ண போறோம், அப்படி இருக்கச்ச நான் போய் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்றோம். சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்றோம், சரணாகதி பண்றோம். ஏன்னா அவ்வளவு நல்லவனா, அதுவும் கிடையாது. அவ்வளவு நல்லவனும் கிடையாது, இல்ல பாபத்தை எல்லாம் நிறுத்திட்டவனா, அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பின்ன என்ன கேட்டா, ஏதோ சரணாகதின்னு சொன்னா உடனே பெருமாள் அப்படியா சரி சரணாகதி பண்ணிட்டங்களா உடனே நான் உங்களுக்கு அனுபவம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான்னா இது நம்பும்படியாக இல்லை. ஏன்னா மகாபாபம் பண்ணவர்களுக்கு கூட ஏதோ சரணாகதின்னு சொன்னா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவானா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் மகாபாபம் பண்ணவர்கள், பெரிய பெரிய பாவங்கள், அனந்த பாவங்கள் பண்ணவர்களுக்கு இந்த சரணாகதி சொன்னபடினாலேயே அந்த பாபத்தை எல்லாம் பகவான் ஒழிச்சு விடுவானா, ஏதோ சரணாகதின்னு சொன்னா அந்த வாக்கு வச்சுட்டே ஒழிச்சு விடுவானா இத்தனை பாவங்களையும், இதெல்லாம் எப்படி நம்ப முடியலையே அப்படின்னா அதுக்காக ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். பாபீயசோபி சரணாகதி சப்த பாஜ நோபேக்ஷணம் மம தவோச்சிதமீஸ்வரஸ்ய த்வஜ்ஞான சக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்கிரமிதும் அர்ஹதி மாமகீனம். நம்ம என்ன பண்றோம், நாம பண்ற பாபங்களை எல்லாம் அப்படி பாக்குறோம் இல்லையோ, பார்த்தா ஒரே பிரமிப்பாதான் இருக்கு. பண்ணுகிற பண்ண பாபங்கள், பண்ணி கொண்டிருக்கிற பாபங்கள், பண்ண போகும் பாபங்கள்னு பிரிக்கிறார். கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சந்தேகம் வரத்தான் வரும். அது நியாயமான சந்தேகம். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த பாபத்தை பத்தி நம்ம நினைத்து பார்ப்பதை விட்டுடலாம். பகவானுடைய ஞானம் சக்தி கருணை இந்த மூணை நினைச்சு பார்ப்போம். அது நம்ம பாபங்களை காட்டில் மகா பலிஷ்டமானது எல்லாமே. ஞான சக்தி கருணாசு சதீஷு, உன்னுடைய ஞானம் சக்தி கருணை. பகவானுடைய ஞானம் எப்படின்னு கேட்டா, நம்ம பண்ற எல்லா பாபங்களும் தெரியும், மொத்தமும் தெரியும். அவனுடைய சக்தி எப்படின்னு கேட்டானா, எதை எதை ஒழிக்கணுமோ அதெல்லாம் ஒழிச்சிட முடியும், அதெல்லாம் முடியாதுங்கிறது கிடையாது. மொத்தம் தீயினில் தூசாகும் அப்படிங்கிற மாதிரிதான். பெரிய பஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அத தீயில போட்டோன்னா பஞ்சை அடைச்சு வச்சிருவோம், ரூம் கூட பஞ்சால அடைச்சு வச்சிருப்பான். இப்ப பஞ்சு அப்படின்னு இருக்கு ராஜபாளையத்துக்கிட்டலாம், அங்கெல்லாம் எப்படி இருக்கும் கேட்டானா, பஞ்சு கோடனை போய் பார்த்தானா பஞ்சுங்கிறது கொஞ்சம் இதுவா இதுவும் அடைக்க முடியாது. அரிசி மூட்டை கட்டுற மாதிரியோ அப்படிலாம் கட்ட முடியாது. கோடவுன் முழுக்க அப்படியே பஞ்சு அடக்கி வச்சிருப்பான். ஒரு சின்ன தீ பொறி இருந்தா போறோம், கொஞ்சம் மொத்தத்தையும் பஸ்மமாக்கிடும். அதான் தீ நீர் பூசம். அந்த மாதிரிதான் இதான் நல்ல உதாரணம். நம்ம பாப்பங்கள் அப்படி இருக்கச்ச, நம்ம பாப்பங்கள் நிறைய பாப்பங்கள் மகா பாப்பங்களா இருந்தா கூட எம்பெருமானுடைய சங்கல்பங்கிறது தீ மாதிரி. அப்ப அதுக்கு இது பஞ்சு மாதிரி. அந்த தீக்கு ஒரு தீய தீ எதை பொசுக்கும்னா பல வஸ்துக்களை பொசுக்கும். மரத்தை கூட தான் தீ எரிக்கும், பெரிய பெரிய மரத்தை எல்லாம் காட்டி தீ எரிக்கும். ஆனா பஞ்சு எரிக்கிறது தீக்கு எவ்வளவு அனாயாசம். மரத்தை கஷ்டப்பட்டு தானே எரிக்கணும், மெதுவா தானே எரிக்கணும், பஞ்சம் அனாயாசமா எரிச்சிருமோ இல்லையோ. அந்த மாதிரி நம்ம பாபங்களை மொத்தத்தையும் பகவானுடைய கருணா சங்கல்பமானது பஞ்சை எரிக்கிற மாதிரியாக, தீ பஞ்சை எரிக்கிற மாதிரி எரிச்சிருவோம். இது உபநிஷத்தே சொல்ல உதாரணம். இது நாச்சியாரும் சொல்லியிருக்காரு. அதனால எம்பெருமானுடைய அந்த கருணை அந்த சக்தி இந்த ரெண்டையும் பார்க்கணும். பார்த்தோம்னா நம்ம பண்ண பாபங்களுக்கெல்லாம் காட்டிலும் மேல இருக்கு, அது எங்கேயோ இருக்கு. அதனாலே அதை நினைத்து பார்த்து நாம் சமாதானம் அடைய வேண்டும் அப்படின்னு இதனுடைய தாற்பயம். தஜ்ஞான சக்தி கருணாசு சதீஷுனைவ பாபம் பராக்கிரமித்தும் அருகதி மாமகீனம். அந்த எம்பெருமானுடைய கருணையும் மீறி என்னுடைய பாபம் அப்படிங்கிறது ஏதாவது ஆகுமானா, அவன் கருணையை மீறி யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட கருணை உடையவன், அப்படிப்பட்ட சங்கல்பம் சத்திய சங்கல்பம் உடையவன். அதனாலே எம்பெருமான் நினைத்தானால் கட்டாயம் அதை செய்ய முடியும். அவனால செய்வதற்கான சக்தி உண்டு, செய்வதற்கான கருணை உண்டு. அதனாலே பாபிய சோபி சரணாகதி சப்தபாஜா, மகாபாபிஷ்டனா இருந்தா கூட சரணாகத்தின்னு ஒரு சப்தம், அதை நான் சொன்னேன்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் எனக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்ப முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம், சரணவரணவாகியம் யோதிதா நபவதி பதசாபி தீபூர்விகா இது எதிதயனீயதா மையஹோ வரதத்தவய பவே தத்ராணிமீ. இந்த ஸ்லோகத்துல இன்னொரு நம்முடைய அடுத்த சந்தேகத்துக்கு பதில் இருக்கு. சரணவரண வாக்கு நம்ம சொல்றோம், சரணாகிதி வார்த்தை சொல்றோம். எம்பெருமான் சன்னதியில போய் சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு, இல்ல உன்னையே சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சரணாகிதி வாக்கு இருக்கு இல்லையோ வார்த்தை. இந்த வார்த்தை கூட நன்னா தெரிஞ்சுட்டு நன்னா ஆழமான பக்தியோட ஆழமான சிரத்தையோடு கூட நாம சொன்னோமா அப்படின்னா அது கிடையாது. சரணாகதியும் ஏதோ சடங்குக்கு பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலத்துல எல்லாமே சடங்கு ஆயிடுச்சு. உபநயனம் ஒரு சடங்கு, விவாகம் ஒரு சடங்கு. சடங்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பெயருக்கு கடமைக்கு பண்றாலே தவிர அதனுடைய பெருமை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. உபநயனம்னா அது எப்படிப்பட்ட மகா விஷயம். உபநயனத்தினால எப்படி அவன் காயத்ரி மந்திரோபதேசம் வரப்போறது, அதுக்கப்புறம் வந்து வேதாத்தியானம் பண்ண போறான், திரிகால சந்தியாவந்தனம் பண்ண போறான், பெருமாளுக்கு அவனுக்கு வந்து கைங்கரியம் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் வரப்போறது, இது எப்படிப்பட்ட விஷயம். உபநயனம்ங்கிறது அடுத்த பிறப்புன்னு சொல்றாங்க சாஸ்திரங்கள்ல, இரண்டாவது பிறப்பு அப்படிங்கிற. இனிமே அவனுக்கு வேதாத்தியானத்துல வேதாத்தியானம் சாஸ்திராத்தியானம் வேதாந்தம் ஞானம் எல்லாம் வரப்போறது, பக்தி எல்லாம் வரதுக்கான ஒரு காரணம் அது உபநயனம்ங்கிறது. ஆனால் இப்ப பாருங்க அது ஒரு ஒரு நாள் ஷோ, அது பூனல் மட்டும் போயிடுறான். அந்த மாதிரிதான் விவாகம்ங்கிறது. விவாகம் இருந்தா தானே எத்தனையோ தர்ம காரியங்கள் தர்ம அனுஷ்டானங்கள் பண்றதுக்கு ஒரு சம்ஸ்காரமாக விவாகம் இருக்கு. ஆனால் அதுவும் ஒரு ஷோவாக போறது. அந்த மாதிரிதான் சமாசேனம் சரணாகிதி எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிடுமோ பயமா இருக்கு. சரி, அப்ப சரணாகிதினா அது எப்படிப்பட்ட பெரிய விஷயம், நமக்கு இந்த ஜென்மத்தோட முடிச்சு கொடுத்து இனிமேல் சம்சாரம் இல்லாதபடி பண்ணி நமக்கு மோட்சத்தை கொடுத்து பகவத் கைங்கரியத்தை கொடுத்து நம்மளை ஆனந்தத்திலே வைக்க வேண்டியது அது சரணாகிதிங்கிறது. ஆனா அந்த சரணாகிதி கூட ஸ்ரத்தையோட நான் பண்ணேனா அப்படின்னா இல்லையே. நான் சரணாகிதி பண்ணச்சு எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ வேணா சொன்னா அப்படின்னு செஞ்சேன். அதைத்தான் சொல்றார், சரணவரண வாகியம் யோதிதா நபவதி பதசாபி தீபூர்விகா. நான் சரணம்னு வார்த்தையெல்லாம் சொன்னேன், வாஸ்தவம் தான், சிவநாராயண சரணம் சரணம் பிரபத்தியெல்லாம் சொன்னேன். ஆனா அதெல்லாம் தீப புத்திபூர்வமா தெரிஞ்சு சரதையோட தான் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல, ஏதோ பெயருக்கு உப்புக்கு சொல்லி வச்சேன் அப்படிங்கறது. அப்ப அது கூட சரணாகிதி ஆகுமா? சரணாகிதிங்கிறது சத்தையா இருந்தா தானே சரணாகிதி ஆகும். இல்லாம கூட எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவானா அப்படின்னு கேள்வி வரும். இது எதி தயனீயதாமையோ வரத தவ பவே தத பிராணிமீர். ஆனால் வரதா, ஆனா வரதராஜ பெருமான் என்ன நினைக்கிறான்னா ஸ்தவத்துல அழகா சொல்றார், ஐயோ பாவம் இதுக்கு சரணங்கிறது கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையேன்னு சொல்லிட்டு இன்னும் கருணை அதிகமா இருக்கும். பொதுவாகவே சரணாகதி பண்றவன்ட்ட கருணை அதிகம் பெருமாளுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா வேற எதுவும் உபாயம் செய்ய முடியாமல் தானே சரணாகதி பண்றான் அவன். அப்ப எந்த உபாயமும் செய்ய முடியாமல் சரணாகதி பண்றானே பாவம் அப்படின்ட்டு அவன் கிட்ட கருணையோட அனுகிரகம் பண்ணுவான். அந்த சரணாகதி கூட ஒழுங்கா பண்ண தெரியாமல், ஒழுங்கா பண்ணுவதற்கு துப்பு இல்லாமல் அப்படின்னு இருக்கும்போது இந்த சரணாகதி கூட ஒழுங்கா பண்ண தெரியலையே, சரணங்கிற வாக்க கூட இந்த இதுக்கு வந்து ஒழுங்கா மனஸ்பூர்வமா சொல்ல தெரியலையே, ஏதோ பெயருக்கு தானே சொல்றது அப்படின்னு அதை பார்க்கும்போது பகவானுக்கு இன்னும் கருணை அதிகமாகும். இது ஏதி தயனீயதாமையோ, ஏன்னா யாருக்கு அடியோடு ஒண்ணு முடியலையோ அவ கிட்டதான தயை அப்படிங்கிறது நிறைய வரும். அந்த ரீதியில இவன் கிட்ட இன்னும் பெருமாளுக்கு தயை வரும், ஏன்னா அவர் பேரருளான பெருமானானபடினாலே அவருக்கு தயை வரும். அப்படி நீ இருக்கிறபடினால தத பிராணி மீ, ஆனால்தான் நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன் அழுவார், நான் உயிர் பொழைச்சுட்டு இருக்கிறதே உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரருள் இருக்கிறபடினாலதான். இல்ல ஸ்ரத்தையா யார் சரணாகதி பண்றாளோ, மனப்பூர்வமா யார் சரணாகதி பண்றாளோ, கொஞ்சம் கூட அஸ்ரத்த கலக்காமல், கொஞ்சம் கூட அவமரியாதை கலக்காமல் யார் சரணாகதி பண்றாளோ அவளைதான் நான் ரட்சிப்பேன்னு பெருமாள் ஒரு சங்கல்பம் எடுத்திருந்தா வச்சுக்கோங்க, அப்ப நான் தொலைஞ்சேன். ஆனா ஏதோ ஒண்ணு சரணாகதி பண்ணித்தா இதுக்கு இது கூட ஒழுங்கா பண்ண தெரியலையே நம்ம என்ன பண்றது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டையும் இன்னும் கருணையோட பகவான் அனுகிரகம் பண்றதுதான். வெறும் அருளாளன் இல்ல, பேரருளாளன், பேருக்கு அருளாளன் இல்ல, பேரருளாளன் அப்படின்னு இருக்கிறபடினாலதான் தத பிராணிமி, நான் உயிர் பொழைச்சேன் அப்படின்ற பொழைச்சேன் இல்லட்டா என் சரணாகதி பெருமாள் ஏத்துக்க மாட்டான். ஆனால் ஏதோ அஸ்ரத்தையா சொன்னா கூட இந்த வாக்கை வச்சுட்டு பகவான் வந்து எனக்கு தயை பண்ணி இருக்கான், அதனால நான் தப்பிச்சேன் பிழைத்தேன் அப்படின்னு இதுல சொல்ற. சரணவரணவாகியம் யோதிதாபி தீ பூர்விகம் இது எதி தயனீயதாமையோ வரதவே தத பிராணிமே. அதே மாதிரியாக அடுத்தது ஒரு சந்தேகம் என்ன வரும் கேட்டா, சரணாகதி அப்படின்னு வார்த்தையினால சொல்லி அதனாலதான் நாம வந்து பகவானை வரித்து நாம் வந்து மோட்சத்தை அடைய வேணுமா, இல்ல பகவானே தானே கொடுப்பானா ஒரு கருணையினால நம்மளால எதுவுமே முடியாம இருக்குங்கிற போது ஒரு கருணையினால பகவானே கொடுத்துருவானே, இல்ல நம்மளா பகவானுடைய குழந்தைகள் தானே, குழந்தைகள்லாம் வந்து அப்பா கிட்டவே பிரார்த்திக்கணும்னு அப்பா எதிர்பார்க்க மாட்டான். குழந்தை இருந்தா போறோம் அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அப்பா தானா செஞ்சிருவான். அந்த மாதிரி பகவான் தானா செஞ்சிருவான். நம்ம வந்து நம்ம காரியத்தை நம்ம தனியா பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, பகவானே ரட்சிப்பான். அதனாலே நம்ம பகவானை வரிக்க வேண்டாம், பகவானை பிரார்த்திக்க வேண்டாம், பகவானிடம் பிரவர்த்தி செய்ய வேண்டாமோ அப்படின்னு சாதாரணமா தோணும். லோக யுக்தியை வைத்துக்கொண்டு இப்படி சாதாரணமா பார்த்தா தோணும். ஆனா ஆழ்வான் சாதிக்கிறார், பகவானே எப்படி இருக்கீரோ, எப்படி எழுந்திருக்கோ எழுந்துள்ள இருக்கிறீரோ அதே முறையிலே உண்மை அப்படியே நிரந்தரமா நான் சேவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதற்காக பிரபத்திவா செய்வ சரணாகதியின் வாக்கு கொண்டு உண்மை வரிக்கிறேன், எனக்கு இந்த ஒரு பலனை கொடுக்க வேணும், உண்மை சேவிக்க வேணும், உண்மை சேவிப்பதற்காக உன்னிடம் சரணாகதி பண்றேன், அதையே வரமாக கேட்டு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்பஷ்டமாக நான் சரணாகதி பண்றேன் பெருமாளே எனக்கு அனுகூலம் பண்ணும் அப்படின்னு சொன்ன இடம் இது. பிரபத்தி வாச்சாவா, பிரபத்திங்கிற வார்த்தையை மாத்திரம் வச்சுட்டு பெருசா ஒன்றும் பண்ணல, சரணாகதி பண்றேன் வார்த்தையை சொன்னேன். அப்போ எப்படிப்பட்ட பகவான் எழுந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி ததா அவிதம் துவாகம் அபக்த துர்கிரகம், அப்படிப்பட்ட ஒன்னையே நான் அடைய முடியும் இந்த சரணாகதிங்கிற வாக்சையினாலே. அதனால அந்த வார்த்தையை சொல்லி நான் உன் திருவுடையை அடைவதற்காக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்கள்லாம் அடியன் வந்து தேசியனுடைய ரகசியத்திரசார கிரந்தத்துல இருந்து எடுத்திருக்கேன், அதில் தான் இதெல்லாம் சாதிக்கிறேன். பிரபத்தி வாச்சைவ நிரீட்சித்தும் விருணே அப்படின்னு இவர் பண்ண உபாயத்தை ஸ்பஷ்டமா எடுத்து சொல்றார். இங்க போன ஸ்லோகத்திலயும் சரண வரண வாகியம், சரணம்னு சொன்னேனே நானு அப்படிங்கிறார். சரணாகதி சப்த பாஜகா, சரணாகதின்னு நான் சொன்னேனே அப்படின்னு இவர் சரணாகதி அனுஷ்டானம் பண்ணதை இவர் அழகாக சொல்லி காமிக்கிறார். ஆனா அது அனுஷ்டானம் பண்ணணுங்கிறது இதுல இருந்து ஏற்படும். இதே மாதிரியாக இன்னும் நமக்கு என்னென்ன சந்தேகங்களுமோ அதெல்லாம் எல்லாத்துக்குமே ஆழ்வான் சீ சக்திகள பதில் இருக்கும். தேசியம் பல இடத்துல எடுக்க இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, லட்சுமி தேவி பிராட்டியா இருக்கார் இல்லையா, அவரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கும் போது அந்த ரெண்டு பேருமே உபாயமாக பிரார்த்திச்சு செய்வது சரணாகதி. ஆனால் பெருமாளுக்கு இருக்கிற அத்தனை வைபவம் அப்படியே லட்சுமி பிராட்டிக்கும் உண்டா? அவருக்கும் உபாயத்வம் உபேயத்வம் அதெல்லாம் உண்டா? உபேயத்வம் உண்டுன்னு எல்லாரும் சொல்ற, ஆனா எல்லா வைபவமும் லட்சுமி பிராட்டிக்கு உண்டா அப்படின்னு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் கூட இந்த ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துல ஆழ்வான் ஆச்சரியமா பதில் சாதிச்சிருக்கார். ஸ்வஸ்தி ஸ்ரீர்திசதாத் அசேஷ ஜகதாம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லும்போது, தேவித்வன் மகிமாவதி ந ஹரிணா ஆபித்வயா அப்படின்னு உன்னுடைய பெருமையை பற்றி முழுவதுமாக உமக்கே தெரியாதுன்னு விட்டார். இல்ல பெருமாளுக்கு தெரியுமானா? பெருமாளுக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமை உடையவர்கள் நீங்கள். உன் பெருமையை பூர்த்தியா பெருமாளுக்கு கூட தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஐஸ்வர்யம், அப்படியான உபாயத்தம், என்னென்ன அதாவது பெருமாளுக்கு என்ன உண்டோ மொத்தம் அப்படியே உண்டு. யோகோ சர்வஜ்ஞதா ஹீயதே, பெருமாளுடைய பிரபாவம் யாருக்கு தெரியும்னா? அது பெருமாளுக்கே தெரியாது. அந்த மாதிரிதான் லக்ஷ்மி பிராட்டியாருடைய பிரபாவம் அவருக்கும் தெரியாது, பெருமாளுக்கும் தெரியாது. பிரபாவம் தெரியாதுன்னு என்ன அர்த்தம்னா, பிரபாவம் மூசமா தெரியாதுன்னு அர்த்தம். முழு பிரபாவத்தை அவளாலே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அப்படி அனந்தமாக இருக்கு. அதனாலே பிராட்டியாருடைய பிரபாவத்திலே ஒரு குறைவு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாம் உயர்வு, எல்லையில்லாத பிரபவம் அப்படிங்கிறது தான். அவருக்கு உபாயத்வம் கிடையாது, அவர் மோட்சம் கொடுக்க மாட்டார் அப்படின்னா சொன்னா அந்த பிரபாவத்துல ஒரு குறைவு சொன்னது. அது கூரத்தாழ்வானுக்கு அது இஷ்டம் இல்லை. அதனால பிரமாணம் காட்டுறபடி கூரத்தாழ்வானே அந்த சீஸ்தவத்துல தேவி தன் மகிமாவதி ந ஹரிணா நாபி துவயா ஜாயத்தே, உன்னுடைய பெருமையினுடைய எல்லை நிலம் உமக்கே தெரியாதே, ஹரிக்கே தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. இதை வச்சுட்டுதான் இவருடைய திருக்குமாரர் தான் ஸ்ரீ பராசர பக்தர். அவர் யுவத்வாத துல்லியன்னு ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல. அது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், தேசிகன் அடிக்கடி எடுத்திருக்கிற ஸ்லோகம். யுவத்வாதோ துல்லியே பிரதுலோசதா சத்ரு சமான ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்த சுலபான் தொயி ஸ்திரித்தே காந்தான் மிருதிமா பதிபாராத்திய கருணா க்ஷமாதீன்வா போக்தும் பிரபவதி வயோர் ஆத்மநிபிகா. அதாவது எல்லா கல்யாண குணமும் ரெண்டு பேருக்கும் உண்டு. பெருமாளுக்கு என்ன கல்யாண குணங்களோ எல்லாம் பிராட்டிக்கும் உண்டு. பிராட்டிக்கு என்ன கல்யாண குணங்களோ எல்லாம் பெருமாளுக்கும் உண்டு. ஆத்ம குணங்கள் எல்லாம் உண்டு, சரீர குணங்கள் சௌந்தரியம் முதலானது எல்லாம் உண்டு. வித்தியாசமே கிடையாது ரெண்டு பேருக்கும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் மாத்திரம் என்னன்னு கேட்டா, சில குணங்கள் பெருமாளுக்கும் சில குணங்கள் தாயாருக்கும் அவளே பிரிச்சு வச்சுட்டு இருக்கா. சத்ரு சமணம், யுத்தத்துல போய் சத்ருக்களை அழித்தல், இது பெருமாளுக்கு. மிருதிமா, ரொம்ப ரொம்ப மிருதுத்தன்மையோடு கூட யாரையுமே அழிக்க கூடாது, எல்லாருமே நம்ம குழந்தைகள் அப்படிங்கிறது பிராட்டியாருடைய ஒரு பாவம், மனோபாவம். இதுதானே நம்ம பார்க்கிறோம் ஸ்ரீமத் ராமாயணத்துல. 10 மாச காலம் ராவணுடைய சிறையில இருந்தாலும் பிராட்டி பொறுமையோடு இருக்கார். ஆனா பெருமாளால் அப்படி இருக்க முடியுமா? தத்வா குர்மி தசகிரிவ பஸ்ம பஸ்மா இருக்க தேஜஸா, ராவணா உன்னை பொசிக்கிடுவேங்கிறார் பிராட்டியார். உன்னை பொசிக்கிடுவேனா? பொசுக்க முடியும், பொசுக்கிடுவேன்னு சொல்லல, நான் சொல்ற வார்த்தை தப்பு. பொசுக்கிடுவேன்னு வாயால கூட சொல்ல மாட்டார் ராவணா. உன்னை பொசுக்காம விட்டுருக்கேன்னு தான் சொல்ற. பொசுக்க முடிஞ்சாலும், தீயில போட்டு பொசுக்கிறவரு உன்னை பொசுக்க முடிந்தாலும் நான் பொசுக்காமல் தகிக்காமல் விட்டிருக்கிறேன், ஏன்னா நீ என் பையன் மாதிரி அப்படின்னு அத்தனை கருணை அவருக்கு இருக்கு. ஆக இப்படி பிரிச்சுக்கிறார் ரெண்டு பேரும். கருணா இதெல்லாம் தாயாருக்கு ரொம்ப அதிகம், கோபம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு நியாயமான விஷயத்துல வரும். கருணை அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையும் தயாருக்கு வரும், இப்படிலாம் பிரிச்சிருக்கா. இங்க பராசர பட்டர் சொல்லும்போது ரெண்டு பேரும் எல்லா விதத்திலயும் சமமானா கூட இவர்களே இப்படி பிரிச்சுன்னு இருக்கா. அப்ப எல்லா விதத்திலயும் சமம் எப்படி சொல்றது? இவருக்கு இருக்கிறது அவருக்கு இல்லையே சில குணங்கள்லாம் அப்படின்னா இல்லையும் கிடையாது. ஆனா இவர்களே அப்படி பிரிச்சு இவர்களே பிரிச்சுண்டா, அவளுக்கு இவருக்கு இருக்கு அவருக்கு இல்லைங்கிறது கிடையாது. இப்ப பிராட்டியாருக்கு கருணை இருக்கு, பெருமாளுக்கு கருணை கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. இருக்கு இவர்களே, இவர் கருணை காட்டுவார், பெருமாள் கோபம் காட்டுவாங்க, பிரிச்சுக்கிறான். ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய சங்கல்பத்தாலையும் நடக்கிறது அப்படின்னு. இந்த வைபவத்தை எல்லாம், இந்த பிரிவு எப்படி வந்ததுங்கிறத பத்தியும் ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார். மொத்தத்துல சகல கல்யாண குணங்களும் சகல வைபவங்களும் பெருமாளுக்கு என்ன உண்டோ எல்லாமும் பிராட்டிக்கும் உண்டு அப்படிங்கறதை அந்த ஸ்ரீஸ்தவத்திலேயே சாதிக்கிறார். அதே மாதிரியாக இன்னும் ஒன்னு ரெண்டு சந்தேகத்துக்கெல்லாம் பதில் கூட அங்கெல்லாம் இருக்கு. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல நமக்கு புருஷார்த்தம், அதாவது சரணாகிதி பண்ணவனே பார்ப்போம். இப்போ சரணாகிதி பண்ணவனுக்கு கடைசியில பலனாக மோட்சம் கிடைக்க போறது. அதுல ஸ்ரீவை குண்டத்துல வந்திருப்பான். ஸ்ரீவை குண்டத்தை பத்தி ஒரு ஸ்தோத்திரமே பண்ணியிருக்கார், இவர் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் அப்படின்னு. அப்போ கைங்கரிய நித்திய நிறதைகி பவதேக போகைகி நித்தேர் அணுக்ஷண நவீன ரசார்திரபாவைகி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகி மத் தெய்வதைகி பரிஜனைகி தவ சங்கசீய அப்படின்னு. சீவை குண்டத்துல இவர்கள் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் பாகவதர்கள் தாசர்களாக ஆகிக்கொள்கிறார்கள். இவர் அவரை பார்த்தா தாசங்க, அவர் அவரை பார்த்தா தாசங்க, ரெண்டு பேரும் பரஸ்பரம் கை கூப்பிட்டு இருக்கா, பரஸ்பரம் கேள்வி வந்து சேவிக்கிறான், பரஸ்பரம் ஏதாவது கைங்கரி மன்றத்துக்கு காத்துட்டு இருக்கா, உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா நான் பண்றேன் அப்படின்னு. இது பாகவத சேஷத்துவம். இதுவும் சீவை குண்டத்துல உண்டா அப்படின்னு கேட்டா தாராளமா உண்டு. ஏன்னு கேட்டா பகவத் சேஷத்துவங்கிறது பூர்ணமா இருக்குன்னா அப்ப பாகவத சேஷத்துவங்கிறது இருக்குன்னு தான் அர்த்தம். அது இல்லாம பகவத் சேஷத்துவம் பூர்த்தி ஆகாது. பகவானுக்கு தாசங்கிறது பூர்த்தி ஆகுன்னா பகவானை சேர்ந்த பாகவதர்களுக்கு தாசன் அப்படிங்கிற வரைக்கும் வரணும். அந்த பாகவத சேஷத்துவம் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு ஒரு சின்ன விசாரம் ஒண்ணு சுவாமி தேசியம் பண்ணிருக்க. இந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது சுவாபாவிகமா இல்ல ஔபாதிகமா அப்படின்னு, அது சுவாபாவிகம்னா எப்பவுமே இயற்கையாவே நமக்கு உண்டா இல்ல ஏதாவது காரணத்தினாலே நமக்கு வந்திருக்கா. அதாவது இப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க, பகவானுக்கு நாம எல்லாரும் தாசர்கள் அப்படிங்கிறது சுவாபாவிகம், இயற்கையாவே எல்லாருமே பகவானுக்கு தாசர்கள் தான் யாரா இருந்தாலுமே. இது சுவாபாவிகம்னு இயற்கையா இருக்கு. ஔபாதிகம்னா ஏதாவது காரணத்தினாலே வரும், சில சமயம் உத்தியோகம் கொடுக்கறங்கிறதுனால அவருக்கு தாசரா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி வந்தானா ஔபாதிகம். அப்போ பகவத் சேஷத்துவங்கிறது எல்லாருக்கும் சுவாபாவிகம் புரிஞ்சிருத்தோம். ஆனால் பாகவத சேஷத்துவங்கிறது சுவாபாவிகமா, அது இயற்கையாவே இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ, அதுக்கு பதில் இங்க இருக்கு. நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகின்னு சொல்றாரு இங்க. சீதை கூட்டத்துல நித்தியமாக எப்போதுமே பாகவத தாசன் பாகவத தாசன் சொல்லிட்டு இருப்பாளும் அப்படின்னா அது சுவாபாவிகமா இருக்கவே தானே, கர்மத்தினால வந்தது இல்லையே, புண்ணியபாவ கர்மத்தினால வரல, அதனால இது சுவாபாவிகன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு திருவுள்ளத்துல அந்த இடத்துல சாதிச்சிருக்கார். இல்ல பகவத் சம்பந்தத்தை இட்டுதான் பாகவத சம்பந்தம் வருதுங்க அப்படின்னா ஒரு காரணத்தினால வந்ததுங்க அப்படின்னா உபாதிகம் சொன்னா அதுவும் தப்பு கிடையாது, விரோதம் கிடையாது. அதனால பாகவத சேஷத்துவம் என்பது இயற்கையாகவே நமக்கு இருக்கக்கூடியது என்பது இதனுடைய சாரம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பகவானுடைய வியூகத்தை பத்தி சொல்லச்ச, பரம் வியூகம் விபவம் அர்ச்ச அந்தரியாமி அப்படின்னு இருக்கோம். அதுல வியூகத்தை பத்தி சொல்லச்ச அழகா ஒரு விஷயம் சொல்றார். சதுர்வியூக பட்சம் த்ரிவியூக பட்சம்னு ரெண்டு சொல்ற. சில பேர் வியூகமூர்த்திகள் நாலு பேர் இருக்காங்களா, வாசுதேவன் பிரத்யும்னன் சங்கர்ஷன் அனிருத்தன். சில பேர் மூணு பேர் இருக்காங்கிறா, வாசுதேவன் விட்டுட்டு பிரத்யும்னன் சங்கர்ஷன் அனிருத்தன். வாசுதேவன் பர பர வியூகம் இல்ல, அவர் பரம் திருமேனி, பர திருமேனியில சேர்ந்தவர் அப்படின்னு சில பேர் சொல்ற. ஆனா அதுல இந்த மாதிரி நிறைய வரக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இல்ல ஒரு பதில் அப்படிங்கறது ஆழ்வான் சீசுக்தியில் இருக்கும். அவர் சொல்றார், குணை ஷத்திஸ்வேதைஹி பிரதமதர மூர்த்தி ஸ்தவபூ நதஸ்திஸ்ரஸ்தேஷாந்திரீக யுகலேர்ஹி திரிபிரபுஹு. அதாவது மூணு வியூகம், பிரத்யுமன் சங்கர்ஷன் அனிருத்தன் மூணு பேர் வியூகாவதாரம். இதற்கெல்லாம் மூலமாக பர வாசுதேவன் ஒரு திருமேனி, அவர் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அந்த பெருமாள் திருமேனி இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு இருக்கு. அதனால இதை வச்சிருந்து மூணு வியூகம் சொல்ல அவரையும் சேர்த்து வச்சு நாலு வியூகம் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு குணமா பிரகாசம் பண்ணுவார் பெருமாள். ஒரு இடத்துல ஞானம் சக்தி, இன்னொன்னு பலம் ஐஸ்வர்யம் அப்படின்னு வரும். அப்ப இந்த ரெண்டு குணம் தான் அவருக்கு இருக்கா, மற்ற குணங்கள்லாம் இல்லையா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது வியூக மூர்த்திகள்ல மூணு ரூபத்துல ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு குணம் வீதம் ஆறு குணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆறு குணம் சொல்றதுனால ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு குணம் தான் உண்டு, மற்றது கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா குணமும் உண்டு, ஆனா ரெண்டு ரெண்டு தான் பிரகாசப்படுத்துவார் பெருமாள், வெளிக்காட்டுவார் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. இதை எடுத்து தேசியன் வந்து அந்த சங்கைக்கு பரிகாரம் சொல்லியிருக்காருக்கு. ரெண்டு ரெண்டு குணம் சொல்றதெல்லாம் அந்தந்த குணத்தை அவர்கள் ஆவிஷ்காரம் பிரகாசப்படுத்துறார்கள் அப்படிங்கறத விஷயம் வந்தே தவிர, அந்த குணம் தவிர வேற குணங்கள்லாம் எதுவுமே கிடையாது, இந்த ரெண்டு குணம் தான் மட்டும்தான் இருக்கும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது இருக்கு. இத சுவாமி தேசியன் வந்து திரிவியூக பட்சம் நடக்கும் மூணு வியூகம்னு சில ஆச்சாரியால் சொல்லிட்டு இருக்கா, அவருடைய தாற்பயம் என்ன அப்படின்னு அந்த இடத்துல எடுத்து சொல்ற. இதே மாதிரியாக இன்னொரு முக்கியமான விஷயம், சரணாகதியிலேயே சரணாகதி பண்ண சரணாகதி உபாயமா இல்ல எம்பெருமான் உபாயமா அப்படின்னு கேள்வி வருது. உண்மையில பார்த்தா ரெண்டு பேருமே உபாயம். அதாவது ரெண்டு பேர்னா என்ன, சரணாகதிங்கிறது சாத்தியோபாயம், எம்பெருமானுக்கு வர சித்தோபாயம். சித்தோபாயமான எம்பெருமானே பலன் தரப்படினால அவர் சித்தோபாயம், ஆனா சாத்தியோபாயம் பண்ணினா தானே பலன் தருவார், அதனால சாத்தியோபாயம். அப்ப சரணாகதி பண்ணா எம்பெருமான் பலன் தரான் அப்படின்னு இருக்கு. ஆனா இதுல என்ன சந்தேகம் கேட்டா, எம்பெருமானே உபாயம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அவன் ஒருத்தன் தான் உபாயம்னு அர்த்தம், வேற எதுவுமே உபாயம் ஆகாது. அவன் ஒன்னு, அவன் ஒருத்தன் தான் உபாயம். மாமேகம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அவன் ஒருத்தன் தான் உபாயம், மற்ற எதுவும் உபாயமா சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கு சரணாகதியும் உபாயம்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு அதுக்கு ஆழ்வான் பதில் சாதிக்கிறார். வரத தவகலு பிரசாதா திருத்தேன் சரணமிதி வச்சோ பிமே நோதியாது. அழகா நான் சரணங்கிற வார்த்தை சொன்னேன், உபாயமாக சொன்னேன், உன்ன சரணாகதி பண்றேன், சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொன்னேன். ஆனால் வரதராஜா, உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா அந்த வார்த்தை கூட என் வாயில வராது. சரணங்கிற வார்த்தை கூட என்னுடைய மனோபாவங்கள்லாம் இருக்கட்டும், ஆயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியல சரணம்னு, அதுவும் உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா வராது. அதனால உன்னுடைய அனுகிரகம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், அதனால நீ தான் காரணம். அப்ப பெருமாள் தான் உபாயம் சொன்னா தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம். அது என்ன தாற்பயம் கேட்டானா, பெருமாள் தான் உபாயம் அப்படின்னா, அப்ப சரணாகதி உபாயம் இல்லையானா, சரணாகதி பண்ணினா கூட அந்த சரணாகதியை பண்ண வச்சு அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு பெருமாள் தான் உபாயம் ஆகும். நான் சரணாகதி பண்ணதே பெருமாள் தான் பண்ணேன், இல்லாட்டா எப்படி பண்ண முடியும். வரதா உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா என் வாக்கில சரணங்கிறது வராது, என் அனுகிரகம் பண்ணதேதான் வந்தது. அப்ப சரணாகதியை முதல்ல பண்ண வச்சவர் யாருன்னா பெருமாள், சரணாகதி பண்ணும் போது அதை ஏற்றுக்கொள்பவர் யாருன்னா பெருமாள், சரணாகதிக்கு பின்னாடி ஞாபகம் வச்சுன்னு பலன் கொடுக்கறவ யாருன்னா பெருமாள். அப்ப பெருமாள் தான் உபாயம் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையே, பெருமாள் தான் உபாயம், இது எல்லாமே பெருமாள் தான் பண்ணிட்டு இருக்கிறப்போ, அப்ப பெருமாள் தான் உபாயம் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. நாம பண்றது ஒரு வியாஜம் மட்டும்தான், இந்த வியாஜத்தை வச்சுன்னு பெருமாள் அனுகூலம் பண்றார் அப்படின்னு தான் ஆகும். ஒரு உதாரணமாக, ஒரு ஊர்ல ஒரு ஏழையான தொண்டர்ந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு வந்து வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஆனா குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தான். அப்ப அந்த ஊர்ல இவன் படுற கஷ்டத்தை பார்த்து அந்த ஊர்ல தனிக்கர் ஒண்ணு பண்ண, ஒரு பெரிய தனுக்கர் ஒரு கருணாமூர்த்தி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நான் சொல்றபடி சீப்பா, நீ எனக்கு ஒன்று எழுதி கொடு, இந்த மாதிரி நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நான் உனக்கு உதவி பண்ணிடுறேன். ஏன்னா அவருக்கு கணக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு கணக்கு காமிக்கணும் முடியும், ஆனால் நீ எழுதி கொடு, நான் உனக்கு நிறைய உதவி பண்றேன் அப்படின்னா. உடனே அவன் எனக்கு எழுத படிக்க தெரியாதே அப்படின்னா, சரி கவலைப்படாத, நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுதினார். அவங்கிட்ட கை நாட்டு வாங்கிட்டார், அந்த லெட்டர் வாங்கி வச்சுட்டார், அவனுக்கு ரூபாய் கொடுத்து வீடு கட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து குழந்தை கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தார், அவனுக்கு சகல சௌகரியங்களும் பண்ணி கொடுத்தார். அப்ப இத்தனை சௌகரியமும் பண்றதுக்கு பிரதான உபாயம் எதுன்னு கேட்டானா, அவர் தான். இவன் எழுத கூட இல்லை, இவன் கை நாட்டு போட்டிருக்கான். அப்ப யாரோ ஒருத்தன் சொல்லணும், நீ அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டியா அப்படின்னா, ஆமா போட்டேன் அப்படின்னா, நீ போட்டா தானே கொடுக்குறாரு, அப்ப நீ அப்ளிகேஷன் போட்டியோ இல்லையோ, அதுவும் உபாயம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு கேட்டான். இது எப்படி நான் உபாயம்னு சொல்ல முடியும், ஏன்னா என்ன இந்த அப்ளிகேஷன் எழுத வச்சதே அவர் தானே, அவர் தான் எனக்கு பதில எழுதினதே அவர் தான், நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒண்ணுமே பண்ணல, அவர் தான் எல்லாத்தையும் பண்ண, என்ன எழுதுன்னு சொன்னதே அவர் தான், எனக்கு எழுத தெரியாதும் போது என்ன எழுதி தந்ததும் அவர் தான், எல்லாமே அவர் தானே. அப்ப அவர் தான் உபாயம். இந்த இடத்துல அவர் சித்தோபாயம், இவர் எழுதி தந்தது சாத்தியோபாயம். சாத்தியோபாயம் பண்ணினா கூட அதனுடைய அப்ராதானியம் அது அத்தனை பிரதானம் இல்லை, ஏன்னா சித்தோபாயம் இல்லாட்டா இந்த உபாயமே பண்ண முடியாது, அது இருக்கிறதா இந்த உபாயமே பண்ண முடிஞ்சது. அதைத்தான் சொல்ற, வரதா தவக்கலு பிரசாதாதிர்த்தே சரணமிதி வச்சோபிமே நோதியன். சுவாமி தேசியனுக்கு ரொம்ப பிடிச்ச வரி, ஏன்னா அடிக்கடி நிறைய இடத்துல சாதிக்கிறேன், இது உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா நான் சரணாகிதி பண்றதா, அது என் வாக்குல கூட சரணங்கிறது வரவே வராது, நாங்க சரணாகிதி பண்றது, நான் சரணாகதி பண்ணதுக்கும் பிரதான காரணம் நீர் தான் அப்படின்னு விட்டார். அதனாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டார்னா, எம்பெருமான் தான் பிரதான காரணம் சரணாகதிங்கிறது ஒரு வியாஜம் என்பதாக. இந்த வியாஜ பல சந்தேகங்களுக்கெல்லாம் சமாதானம் ஆழ்வான் சீ சக்தி இல்லை இருக்கிறபடினால சுவாமி தேசிகன் நிறைய எடுத்திருக்கான், இன்னும் கூட இப்படி ஒண்ணு ஒன்னா எடுத்து பார்க்கணும் அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சுண்டு அழகா என்ன சொல்றாங்க கேட்டா, எதுக்தயா த்ரீகண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் அப்படின்னு, அதாவது கூரத்தாழ்வானுடைய சீ சக்திகள் இருக்கே அதெல்லாம் வேத மாதாவுடைய கழுத்துல மங்கள சூத்திரமாக இருக்கு அப்படிங்கிறார். வேத மாதா வேதங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, வேதங்கள்லாம் மாதாவா வச்சுப்போம், நமக்கெல்லாம் தாய் மாதிரி அவர், ஒரு அம்மா குழந்தைகளுக்கு எப்படி சொல்றாளோ அந்த மாதிரி நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறார், நமக்கு ஞானப்பாலை கொடுக்கறார், நமக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறார், நமக்கெல்லாம் அம்மா இந்த வேதங்கிறவர். ஸ்ருதி அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவா, அது ஸ்ரீலிங்கத்துல, அதனால அந்த ஸ்ருதி தான் நமக்கு ஸ்ருதி மாதா. அப்புறம் அப்படின்னா அப்பா யாருன்னா பெருமாள் தான் அப்பா, ஏன்னா அந்த வேதங்களுடைய நாயகன் அவன் தானே, அதனால் சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான் சிவன் நாராயணன் அவன் தான் நாயகன், அவன் தான் நமக்கு அப்பா. இந்த ஸ்ருதி அந்த பதி சிவபதி மாதிரி ஸ்ருதி பதி, இவ ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது, ஏன்னா வேதங்கள்லேயே சொல்லப்பட்ட நாயகன் அவன் தான், அவனை சொல்றதுக்கு வேதம் தான். இப்படி எப்படியானால் தம்பதிகள் திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேர் சேர்ந்தே இருக்காளோ அந்த மாதிரி இந்த ஸ்ருதியும் இந்த பதியுமாக ரெண்டு பேருமாக சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள். ஆனா இவாளை பிரிக்கிறா சில பேர், வேதத்தை பெருமாளை விட்டு பிரிச்சு வேதத்துக்கு நான் அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி பெருமாளை விட்டு பிரிச்சு வேற எங்கே ஐச்சின் போறா, பெருமாள் நாயகன் அப்படிங்கறத இல்லாமல் வேற ஏதோ அர்த்தங்கள்லாம் சொல்றா. இது ராவணன் பண்ண கருத்தைவா பண்றான், ராவணன் அதை தானே பண்ணான், பிராட்டியை பெருமாளை விட்டு பிரிச்சு அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரியாக வேதத்தை பெருமாளை விட்டு பிரிச்சு நான் அர்த்தம் சொல்றேன் கூட்டு போய் வேதத்துக்கு அர்த்தமான பரபிரம்மங்கிறது நாராயணங்கிறத ஒத்துக்காமல் வேற ஏதோ சொல்லி வேதத்தினுடைய அர்த்தம் வேற ஏதோதான் சொல்லி ராவணன் பண்ண காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறார்கள் சில மதக்காரர்கள். அப்போ அந்த ஸ்ருதி இருக்காரு, அவருக்கு கழுத்துல ஒரு திருமங்கல்ய சூத்திரம் இருந்து வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கு விவாகம் ஆயிடுத்து, அவருக்கு ஏற்கனவே ஒரு புருஷன் இருக்காங்கிறது என்ன தெரிஞ்சு யாரும் கிட்ட வரமாட்டாள் இல்லையோ, அந்த மங்கள சூத்திரமாக இந்த கூரத்தாழ்வான் சீசுக்திகள் இருக்கான். இந்த சீசுக்திகள்லாம் வேத மாதாவை அப்படி ரட்சிக்கிறதா, வேற யாரும் கொண்டு போக முடியாது. வேதத்துல சொன்ன அர்த்தத்தை இதெல்லாம் ரட்சிக்கும். தாழ்வான் சீசுக்திகள்லாம் எம்பெருவானே பரதத்துவம் அப்படிங்கறதும், சரணாகதி அப்படிங்கறத நாம உபாயமாக செய்ய வேணும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இல்லையோத்தனை. அது மாதிரி பிராட்டியாருடைய வைபவம் அதுவும், இது எல்லாம் இருக்கிறபடினால வேத மாதாவுக்கே ஒரு மங்கள சூத்திர மங்கள சூத்திரமாக இருக்கு, திருமங்கல்ய நூலாக இருக்கு. அந்த நூல் வந்ததுன்னா ஒரு அடையாளம் வந்துருக்கு, ஓ இவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, இவருக்கு பர்தா ஒருத்தர் இருக்கார், நாயகன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஆழ்வான் ஸ்ரீ சூத்தியை பார்த்தோம்னா அவளுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், அதை பார்க்காம போயிட்டா வரலாம். மற்ற மதத்துக்காரெல்லாம் ஆழ்வான் ஸ்ரீ சூத்தியை பார்த்துட்டு வேதத்தை பார்த்துதான் வச்சுக்கோங்க. அப்பதான் இவா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம், யாருக்கு ஸ்ருதிக்கும் பதிக்குமான எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம், நாயக நாயகி பாவம்ங்கிறது அப்பதான் நன்னா புரியுமா. அது பார்க்காம அவ பாட்டுக்கு ஏதோ அர்த்தத்தை சொல்லிட்டு அவ வேதத்தை அபகாரம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீமத் ராமாயணத்திலயும் சொல்ற, பிராட்டி ராவணன் அபகாரம் பண்ணும்போது வேதத்தை சில பேர் இப்படிதான் அபகாரம் பண்றா அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஆழ்வான் சீசுக்திகள் உதவும். இதை முதல்ல கத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு வேதம் நல்லா புரியும், வேதத்தினுடைய சரியான அர்த்தம் புரியும், பெருமாளுக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது புரியுமா அப்படின்னு உள் தாத்பரியம் இருக்கு. ஸ்ரீவத்ஸின்னோ நம உக்தி மதீமஹி எதுக்தயா திரையீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். வேதத்துடைய கண்டத்திலே மங்கள சூத்திரம் மாதிரி வேதத்துக்கு அலங்காரம் மாதிரியாகவும், அதே சமயம் பாதுகாப்பாகவும், அதே சமயம் வேதத்தினுடைய பாவத்தை புரிந்து கொள்ள வழி செய்வதாகவும் இந்த ஆழ்வான் சீசுக்தி இருக்கு. கிட்டத்தட்ட இதே அர்த்தத்தை வச்சுட்டுதான் சுவாமி தேசியம் வந்து பகவத் ராமன் சீசுக்தியை சொல்ற. பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிருண்ணாது மாமகம் பிரசாதயதி எத் சூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி. பிரசாதயதிங்கிற ராமானுடைய சீசுக்திகள்ல வேத மாதாவை அலங்காரம் பண்றது, ஏன்னா அவருக்கு பதி இருக்காரு இல்லையோ, அதனால பதியோட சேர்ந்து இருக்காங்கிறதுக்காக நிறைய அலங்காரம் பண்றதா. அலங்காரத்தோட அவரை பார்த்தாதான் என்ன புரியும் அப்படின்னு அர்த்தம். அதுவும் இந்த இந்த தனியின் அடிப்படையில வந்த ஸ்லோகம் அது, அதுவும் பகவத் ராமானுடைய தனியானது அதுவும். அதனாலே எந்த சாஸ்திரம் ஆனாலுமே இந்த ஆழ்வானுடைய சீசுக்தி வச்சு பார்க்கணும். இதை தவிர ஆழ்வான் பல சீசுக்திகளை அருளி செய்திருக்கார், பல பாட்டுகள்லாம் அருளி செய்திருக்கார், நித்தியம் கிரந்தம் முதலானதெல்லாம் அருளி செய்திருக்கார் அப்படின்லாம் இருக்கு. சுவாமி தேசியம் நிறைய எடுத்திருக்கார், பல இடங்கள்ல எடுத்திருக்கார். அதிமானுஷஸ்தவங்கள்லாம் நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தமாகும். அது தவிர நிறைய விஷயங்கள் எல்லாம் புதுசு புதுசா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், அனுபவமும் உண்டு, அவதார அனுபவங்களும் நாம் நன்னாக பெற முடியும் அப்படின்னு. அதனாலே அப்படிப்பட்ட ஆழ்வான் சீசுக்திகள்ல கூரத்தாழ்வானுடைய சரணாகதி வைபவம் அப்படிங்கிற விஷயத்தை நாம இப்ப சங்கிரகமா பார்த்தோம். ஒரே ஒரு வைபவம் ஒண்ணு சொல்லி முடிச்சோம். அடியன் ஸ்ரீமத் ரகசிய திரசாரத்தில் ஒரு விஷயம் சாதிக்கிற ஆழ்வான் வைபவம் ஒண்ணு. ஆழ்வானுடைய அந்திம தசையில ஆழ்வான் கடைசியில படுத்து இருந்த உடம்பு முடியாமல் திருநாட்டுக்கு போக போற, அப்ப பகவத் ராமானுஜர் அங்க வந்துட்டார் அந்த இடத்துக்கு. ஆழ்வாரே கடைசி காலத்துல ஆழ்வான் கஷ்டப்பட்டு இருக்க, இன்னும் ராமானுஜர் அங்க வந்துட்டு நிறைய பேர் எல்லாரும் கூட இருக்கா. ஆழ்வானுக்கு ரொம்ப சந்தோஷம், ராமானுஜருக்கு முன்னாடி அவர் போற, அதுல ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஏன்னு கேட்டா பகவத் ராமானுஜர் வரைச்ச அவருக்கு பூர்ண கும்பம் வைக்கணும்னு இவருக்கு எண்ணம் மனசுல. சீவி குண்டத்துல பகவத் ராமானுஜர் வரைச்சு நான் பூர்ண கும்பம் வைப்பேன் அப்படிங்கிறது, பூர்ண கும்பம் வச்சு உங்க வரவேற்கிறதுக்காக நான் முன்னாடியே போறேங்கிற அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்கும்னு பாக்கணும். அதுல கேட்டா ராமானுஜர் விட்டு பிரிஞ்சு போறதுக்கு இஷ்டம் இல்ல, ஆனா கூட அது பிரிவு கிடையாது, இன்னும் அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேங்கிற. அப்படி இருந்தவர் அவர் கடைசி காலத்துல இருக்கும்போது பகவத் ராமானுஜர் அவருடைய காதுல போய் துவய மந்திரத்தை சொன்னாராம், சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்னு. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஆஹா ஆழ்வான் சாட்சாத்தா மோட்சத்துக்கு போக போறார், ஏன்னா ஆச்சாரியனே கடைசியில் வந்து காதல தயமந்திரத்தை சொல்லிட்டாருன்னா வேற என்ன, ஆழ்வானுக்கு மோட்சம் நிச்சயம், மோட்சம் நிச்சயம். இவர் பண்ண பாக்கியம் என்ன, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்குமா, நமக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா தெரியலையே, ஆழ்வானுக்கு சாட்சாத்தா கிடைக்கிறதே அப்படின்னு கொண்டாடுறா ஒரு பக்கம். அப்படிலாம் வார்த்தை சொல்ற அப்போ பகவத் ராமானுஜர் சொல்ற, நீங்க தப்பா நினைச்சுட்டு இருக்கோங்கோ, நான் இவர் காதல தெய்வந்தம் சொன்னது இவர் மோட்சத்துக்கு அனுப்புறதுக்காக இல்ல, இப்ப தெய்வந்தம் சொன்னாதான் மோட்சத்துக்கு போவாங்கறதெல்லாம் கிடையாது, இவர் சரணாகதி பண்ணியிருக்கு, இவர் மோட்சத்தை போக்குறார். அவ்வளவு பகவானையே உபாயமாக பற்றி சரணாகதி பண்ணுவார், மோட்சத்தை போக்குறார். ஆழ்வான் சரணாகதி பண்ணிருக்கார், முன்னாடியே பண்ணிட்டார். அப்போ மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்புறான், வைகுந்தம் கொடுக்க போறான். அதனால அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வர வேண்டாம். உன்னே கடைசியில ஆச்சாரியன் சொன்னாதான் மோட்சத்துக்கு போவார் அப்படின்னு எல்லா ஒருத்தர் ஆச்சாரியனை கூட்டு வச்சு நீர் காதுல சொல்லலாம் அப்படின்னா சமயமே பட வேண்டாம். பின்ன நான் இவர் காதுல சொன்னது எதுக்காக அப்படின்னு கேட்டா, அப்ப சொன்னாரா ராமானுஜர், ஆழ்வான் பிரகிருதி அழியிரு, இவருடைய சுபாவம் உங்களுக்கு தெரியாதா, கடைசி காலத்துல தாகத்துல கஷ்டப்பட்டு இருக்கார் அவர். எப்பவுமே கடைசி காலத்துல தாகம்னு ஒண்ணு வரும், கொஞ்சம் தாகம் வாட்டும். அப்போ இந்த நாராயண நாமத்தை சொல்லி துவய மந்திரத்தை சொன்னா அவர் நாக்குல ஜலம் ஊறும் அப்படின்னாலாம், ஆழ்வார் நாக்குல ஜலம் ஊறும். அதுக்காக தான் சொன்னேன், அதாவது அவருடைய போகத்துக்காக சொன்னேனே தவிர அவர் சந்தோஷப்படுவார். நாக்குல சர்க்கரையை வச்சா எப்படியோ, நாக்குல சக்கர பொங்கலை வச்சா எப்படியோ, அந்த மாதிரி ஆழ்வானுக்கு வந்து இந்த துவய மந்திரம் கேட்டா அப்படி இருக்குமா. துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதைவம் வக்தான கத்தியத்துல வரும், துவயத்தை அர்த்தானுசந்தானத்தோட எப்பவும் சொல்லிண்டே இருக்கணும் அப்படின்னு கத்தியத்துல வரும். இப்போ எப்பவுமே சொல்லிண்டே இருந்தாதான் மோட்சம். அப்படா நித்தியமே சொல்லிட்டு இருக்கணுமா, இல்ல நித்தியமே துவய மந்திரத்தை சொல்லணுமா, நித்தியமே துவய மந்திரத்தை சொல்லி சொல்லி சரணாகதி பண்ணணுமானா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பின்ன இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டாங்க, ஒரு காலக்ஷேபம் தான், ஒரு பொழுதுபோக்கு. பகவானையே நினைச்சு நம்ம ஆனந்தமா பொழுதுபோக்கணுங்கிறதுக்காக வந்து தவிர அதெல்லாம் உபாயம் கிடையாது. உபாயங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது சக்ருதேவ பிரபன்னாயா, அது ஒரு தடவைதான் வாழ்க்கையில, ஒரு தடவை சரணாகதி அப்படிங்கறதுல எல்லாம் முடிஞ்சு போயிடும் அதுல அப்படின்னு ஒரு சாஸ்திரார்த்தத்தை பகவத் ராமானுஜர் அந்த இடத்துல சிஷ்யர்களுக்கு விளக்கி சாதித்தார் அப்படின்னு இது ஒரு ஐதிஹியம் ஒண்ணு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதனால ஆழ்வான் பிரகிருதி, ஆழ்வானுடைய ஒரு பிரகிருதி பாருங்க, அந்த அந்த கஷ்டத்துல கூட இந்த துவய மந்திரத்தை பகவத் ராமானுஜர் சொன்னா அவருக்கு மனசு குளிந்துருமா அப்படின்னா, அப்படிப்பட்ட பிரகிருதியை உடையவராக இருந்தார். அதே சமயம் இதுல உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கும், ஏன்னா இதனால்தான் மோட்சம் அப்படின்னா கிடையாது, ஏன்னா சரணாகதி பண்ணாலே மோட்சம் உண்டு அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த மாதிரியாக சுவாமி தேசியன் பல இடங்களிலே ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய வைபவத்தையும் சொல்லி, அதே சமயம் ஆழ்வானுடைய ஸ்ரீசூர்த்திகளை கொண்டு பல சாஸ்திரார்த்தங்களையும் நமக்கு விளக்கி அருள்கிறார். அதை நாம சுருக்கமாக இப்ப பார்த்தோம், விஸ்தாரமாக மெதுவா பார்க்கலாம். ஸ்ரீவத்ஸ சின்ன விஸ்வேபியோ நம குக்தி மஜீவஹி எதுக்தய ஸ்திரீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.